அழகே என் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, வலியே வலியே என் ஒளியே ஒளியே, நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத. காதோட நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே, ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுதே, வாயாடி பேயாய தூக்கம் தூக்கி போற. அடியே அழகே என் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, வலியே வலியே என் ஒளியே ஒளியே, நான் ஒண்ணும் பூதமில்ல தூரம் ஓடாத. ஆனாலும் நீ தெளிச்ச காதல்